குழு நண்பர்களுக்கு வணக்கம். சுரேஷ் பேசுகிறேன். இதில் வந்து இப்போ நான் அனுப்பிச்சிருக்க மூணு புகைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா, வரப்பு எடுத்துருக்கோம். வரப்பு ஒரு ரெண்டு அடி இருக்கும். பக்கத்தில் குழி இருக்குது. அந்த குழி மண்ணை எடுத்து தான், குழி எடுத்து அந்த குழி மண்ணை எடுத்து தான் வரப்பை மாற்றிருக்கு. இப்போ இந்த வரப்பில் வந்து தண்ணி நடலான் இருக்கிறோம். இப்போ அண்ணா ராஜதுரன் சொன்ன மாதிரி 32 அடி விட்டு கூட வைக்கலான். இப்போ ஏற்கனவே குழு நண்பர்கிட்ட இதாக இதுப்போ அந்த குழியிலே நீங்கள் வச்சு மரத்தை மரக்கன்றுகளை வச்சு கொண்டு வாங்க. அப்புறம் வந்து 8 பரப்பாக வரத்து வந்துடும் மண்ணை நீங்கள் அணைச்சி இது பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி. இப்போ என்னோடய இப்போ நிறையா விவாதங்கள் போயிட்டுருக்கிறதுனால இது எனக்கு வைக்கிறேன். இங்கே இப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ளது. இப்போ நான் இது ஒரு இந்த 2 வரப்பு தான் இருக்குது. இது வந்து 8 வரப்பாக மாற்றணும் மாற்ற போகிறேன். இதுக்கு நான் எந்த முறையில் பண்ணணும், எங்கே நான் மண்ணை சேர்க்கணும், எப்படி நான் மரக்கன்று நடணும், இதை பற்றி தகவல் சொல்லித்தான் நடக்குங்க. நன்றி.